உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான். பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிர் கலைய ஆசைதான். ஆசைதான் உன்மேல ஆசைதான், உன் பேர் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான். ஆசைதான் உன்மேல ஆசைதான், உன் தோள் சேர ஆசைதான், உன்னில் வாழ ஆசைதான், உனக்குள் உதய ஆசைதான், உலகம் மறக்க ஆசைதான், ஒன்றும் ஒன்றும் ஒன்றாய ஆசைதான். மறையும் நிலவன கூந்தல் கொண்டு முகத்தை நீயும் மூடும் அழகென்ன சொல்ல பிரம்மன் கூட ஒரு கண்ணதாசன் தான் உன்னை படைத்ததாலே. உன் பேர் சொல்ல ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான், ஆசைதான் உன்மேல் முடியுமே. மீண்டும் வந்து சேர்ந்தால் மறு பிறவி தொடருமே. நீயும் கோவிலானால் சிலையின் வடிவில் வருகிறே, நீயும் தீபமானால் ஒளியும் நானே ஆகிறே. வானின்றி வெண்ணிலாய் இல்லை, நாமின்றி காதல் சொல்ல ஆசைதான், உள்ளம் முருக ஆசைதான், உயிரில் கரைய ஆசைதான். ஆசை